பல பல பல பல ரகமா இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களே பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு, நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பல பல பல பல ரகமா இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களே பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு, நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பூட்டு சாவிருப்பே மில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு. அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு. அடுத்தவர் பையில் இருப்படை கையில் அள்ளி கொள்ளும் திருடருக்கு கையிலே பூட்டு. புத்தி கெட்டு சக்தி கெட்டு பொழப்பையெல்லாம் விட்டுவிட்டு சுத்தி வரும் சோம்பேறிக்கு காலில பூட்டு. சுத்தி வரும் சோம்பேறிக்கு காலில பூட்டு. பல பல பல பல ரகமாயிருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களே பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு, நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு. மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு. அங்கும் இல்லாமே இங்கும் இல்லாமே அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசிலே பூட்டு. உறக்கம் கெட்டு வழக்கம் கெட்டு ஊருவம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு. உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு. பல பல பல பல ரகமாயிருக்குது பூட்டு. பூட்டு சாதிருப்பே தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி. அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி. வறுமையினாலே வாழ்க்கை இல்லாமே வாடி போன வீட்டினையும் திறக்குது சாவி. தங்க மக்கள் உள்ளத்திலே அன்பு மிக்க எண்ணத்திலே தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி. தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி. பல பல பல பல ரகமாயிருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு, நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பூட்டு சாவிருப்பேன்.